பார்த்தே பூங்காத்தே போனவள பூங்குயில பாத்திய. தாங்காம தவிச்சேனே சின்னவள என்னிடத்தில் சேர்த்திய. கண்ணால பார்த்தது கனவாக தோடுது, கண்ணுக்குள்ள கண்ணீர் வச்சி போனது. பூங்காத்தே பூங்காத்தே போனவள பூங்குயில பார்த்திய. தாங்காம தவிச்சேனே சின்னவள என்னிடத்தில் சேர்த்திய. பள்ளிக்கூடம் போனாலும் பாதையோரம் நான் பார்ப்பேன். கண்ணம்மா சௌக்கியமா நான் யார பார்த்து நான் கேட்பேன். பட்டம் போனனும் நூலானே பார்த்து சிரிக்கானே. அம்மாடி நீ ஒன்னால அம்மா வாச உடஞ்சதே தம்மாக்கர் உன்ன எண்ணி அனலாச்சு. அத்தாங்கர் பூங்காத்தே பூங்காத்தே போனவள பூங்குயில பாத்திய. தாங்காம தவிச்சேனே சின்னவள என்னிடத்தில் சேர்த்து. மேல குத்தமில்ல உள்ளூர் சுத்தமில்ல பாவி நெஞ்சு துடிச்சாலும் சத்தமில்ல. பூங்காத்தே பூங்காத்தே போனவள பூங்குயில பாத்தியா. தாங்கா